என் கண்ணன் அவன் காதுக்குள்ள கூறிடு இந்த செய்தியே. Oh, என் கண்ணன் அவன் காதுக்குள்ள கூறிடு இந்த செய்தியே. நெஞ்சமே ஆசை நெஞ்சமே, நீ அங்கிருந்து செய்தி சொன்னப்போ